35வது நாளுக்கான தியானம். சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் சான் பெட்ரோ என்னும் கிராமம் உள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது குட் ஃப்ரைடே அன்று, சில பக்தர்கள் மத சடங்கு ஒன்றை நிறைவேற்றுகின்றனர். 2013 நடைபெற்ற இந்த சடங்கில் 16 பேர் உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். முன்னதாக ரோம போர் வீரர்கள் போன்ற உடை அணிந்தவர்கள் கிராமத்தின் தெருக்களில் இந்த 16 பேரையும் மத்தியான வேளையில் வெயிலில் சாட்டைகளை அடித்து கொண்டே சிலுவையில் அறையப்படும் இடத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் முதுகில் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அறையப்பட வேண்டிய சிலுவையை மற்றவர்கள் சுமந்து சென்றனர். இதை பார்வையிட உலக முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் திரண்டிருந்தனர். இப்படிப்பட்ட கொடூரமான சடங்கு நிறைவேற்றுவதன் மூலம் பாவம் மன்னிக்கப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். சிலர் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காகவும் வியாதியிலிருந்து சுகமடையவும் இப்படி செய்வதாக சொன்னார்கள். அலெக்ஸ் லாரனங் என்ற வியாபாரி நல்ல அதிர்ஷ்டம் கிடைப்பதற்காகவும் நல்ல உடல் நலம் பெறவும் சிலுவையில் அறையப்படுவதாகவும் கூறினார். ரூபன் எனாஜி என்பவர் 27வது வருடமாக சிலுவையில் அறையப்படுவதாக கூறினார். இவர்கள் சிலுவையில் அறையப்பட்டவுடன் சில நிமிடங்கள் சிலுவையில் தொங்கினார்கள். பின் ஆணிகளை உருவிவிட்டு இவர்களையும் கீழே இறக்கி முதலுதவி மையத்துக்கு எடுத்து சென்று சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். 1950 இந்த கிராமத்தில் தொடங்கப்பட்ட இந்த சடங்கை இது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அல்ல என்று மத தலைவர்கள் சொன்ன பிறகும் தொடர்ந்து வருடா வருடம் செய்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தில் அநேகர் புலம்பி அழுது கொண்டே அவர் பின் சென்றனர். அவர்களை பார்த்து, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அவருக்காகவோ நமக்காகவோ அல்லது நம் பாவம் மன்னிக்கப்படவோ நாம் இயேசு கிறிஸ்து போன்று சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. அதற்கு பதில், கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும்படி அறிவுறுத்தப்படுகிறோம். மாம்சத்தின் கிரியைகளையும் உலக இச்சைகளை விட்டுவிட வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். அதை விட்டுவிட்டு உண்மையாகவே சிலுவையில் அறைந்து கொள்வது என்பது எத்தனை முட்டாள்தனமான செயல்! அப்படியானால் புற மதத்தவர் தங்கள் உடல்களை கீறி கொள்வதற்கும் இரத்தம் வரும் வரை அடித்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இவையெல்லாம் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக நம் இருதயத்தை அவருக்கென்று அர்ப்பணித்து உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுத்து விடுவதே அவருக்கு உகந்ததாகும். அப்போது நாமும் பவுலை போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று உறுதியாக கூற முடியும். சாம்பலை பூசிக்கொள்ளுதல், சிலுவையில் அறைந்து கொள்ளுதல் போன்ற வெளிப்படையான அடையாளங்களால் நம் பக்தியை வெளிப்படுத்தாமல் உள்ளான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, சுயத்தை வெறுத்தவர்களாக நாம் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். அவருடைய முகம் மெதுவானதாகவும் அவருடைய சுமை லகுவாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது: சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்துவிட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம் என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காக கோர குருசை சுமந்து எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரை எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுமந்ததை நாங்கள் சுமக்க தேவையில்லையே. அதை அறியும்படி அப்படி செய்பவர்களின் கண்களை திறந்தருளும். தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாக சுயத்தை வெறுத்து தங்கள் சிலுவையை சுமந்து வர கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.